அசலில் மன்னாவும் தேர் வர ஆடுது பூந்தோரணம் தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு மன்னவா எப்பொழுதும் உன் சொப்பனங்கள் முப்பொழுதும் உன் கற்பனைகள் சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டா Thank you.